அதனால நீங்க பரமஹம்சர்களாகிய சன்னியாசிகளாலே நீ எப்பொழுதும் போற்றப்படுகிறாய், அதனால் அவர்களே அவர்களாலே எப்பொழுதும் பின்பற்றப்படுகிறாய். அதனால நீ ஏற்ற இடங்களெல்லாம் சன்னியாசிகள்லாம் கூட வந்து உன்னை சீரமைச்சுட்டே இருக்கான். நீ பேர் பெறுவ நீ ஹரி ஹாரிணி கர்மசானாம். யார் வந்து உன்னை சேவிக்கிறாளோ அவளுடைய பாபங்களெல்லாம் போக்குகின்றாய். அதனால சர்வ பாப விமோசிக்கையாக நீ இருக்கின்றாய். மேலும் அவ்வளவுஷம் போகோ ஸ்திதிமதிகதாம். அந்த இவன்றுக்கான ருத்ரன், ருத்ரனுடைய தலையில நீயும் இருந்துருக்கேன். எப்போ அப்படின்னு கேட்டா அடிக்கடி ருத்ரன் வந்து பெருமாளை சேவிக்க வரான். அப்போ கீழே பாதியும் கீழே விழுந்து சேவிக்கிறான். சேவிக்கிற காலத்துல என்ன பண்ணுவான், பாதியையே தன் சிறசலையே தாங்குவான். அல்லது பெருமாளுக்கு வந்து புறப்பாட்டு காலத்துல வாகனத்துல எழுதாருனாக்க இப்ப பாதுகையை கட்டி கீழே விடுவார். அப்போ அந்த பாதுகா தேவிய சிறசில தாங்கிட்டு இந்திரெல்லாம் இந்திரன் சந்திரன் இந்த ருத்ரன் எல்லாம் வந்துட்டு இருப்பான். அப்புறம் உள்ள பெருமாள் இறங்கின உடனே அங்க போய் பெருமாள் திருப்பி இல்ல பாதுகா தேவிய சமர்ப்பிப்பாளான் அது ருத்ரன். அதனால நீ எப்படி இருக்காயின்னா மௌள ஊசம் போகோ சிதிமதிகதான். சிவனுடைய தலையில எப்போது நீ இருந்துருக்கிறாய் பாதுகா தேவி. அப்புறம் முக்தச்சந்திரானுபத்தான் அழகாக ஜம்முன்னு உங்ககிட்ட தங்கம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த தங்கத்தோட கூடியிருக்காய். பல வளம் தங்கத்தை பாதுகையாக நீ சேவை சாதிக்கிறாய். இன்னும் ராஜ்யாமேகா ரகுகுலபுவாம். ரகுவம்சத்து அரசர்களுக்கெல்லாம் நீ அதகாயமாக எப்பொழுதும் உதவியா இருந்துருக்காய். கொஞ்சம் ரகுவம்சத்து அரசர்கள்லாம் ஒன்னாலேயே நல்ல நிலையிலே எல்லாரும் இருந்தார்கள் பண்ணலாம். சம்யகுத்தாரிகாத்வாம். துவம் யார் யார் உன்னை வந்து சேவிக்கிறாளோ அவளெல்லாம் இந்த லோகத்திலேருந்து உத்தாரம் பண்ற, அதாவது அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்க முடியாத நீ பண்ணுகிறாய் பாதுகா தேவி. காலே தஸ்மின் சிதிமதிகதாம். அப்பேற்பட்ட நீ பூமிக்கு வந்து சேர்ந்தாய். அப்ப முன்னாடி எங்க இருந்த அப்படின்னா சத்திய லோகத்துல பிரம்மாவனார ஆராதிக்கப்பட்டிருந்தாய் நீ இல்லையா. சத்திய லோகத்தில் தான் ரங்கநாதன் எழுந்து இருந்தார். அங்கே பாதுகா தேவியும் ரங்கநாதனோடு இருந்தார். அப்புறம் ரகுகுல வம்சத்தர்களால சத்திய லோகத்திலேருந்து எம்பெருமான பெருமாள் தனக்கு வேணும் இஷ்வாக வம்சத்தில் இஷ்வாவுக்கு கேட்ட பொழுது அப்போ இஷ்வாவுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் பிரம்மாவிலேருந்து இந்த ரங்கநாதன் ஏற்பணி வந்து அயோத்தியையே ஆராதித்தார்கள். அதனால பூமிக்கு நீ எப்படி வந்து இங்கேருந்து வந்த சத்திய லோகத்திலேருந்து இஸ்வாலுடைய ஒரு கெஞ்சு கேட்பதனால பிரார்த்தனையினால நீ பூலோகத்துக்கு நீ வந்தாய். நீ எப்படி பூலோகத்துக்கு வந்தாயோ அது எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்டவனாக கங்கை எப்படி வந்ததோ அது மாதிரி நீயும் வந்தாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கங்கை எப்பேற்பட்டது அப்படின்னா ஸ்ரேணி பரிசுதகிதி. கங்கா பிரவாகம், பிரவாகம் வந்தா பிரவாகத்துல ஓரங்கள்லாம் கங்கை கம்சம் நிறைய பறந்துட்டு இருக்கும். கம்சம் என்ன பண்ணும், நல்ல தூய நீரைத்தான் பருக்கும். அப்புறம் கங்கையினுடைய ஓரங்கள் இருக்கும்படியான அந்த தாமரை புஷ்பங்கள் இருக்கேன், அதுல உட்காந்து அதனுடைய தேனெல்லாம் பருகும். அதனால கங்கை எப்படி இருக்கு, கம்சங்கள் அன்னங்களுடைய கூட்டத்தோடு எப்பொழுதும் கூடியிருக்கு. அப்புறம் ஹரிணி கர்மகானாம். கங்கையில விழுந்து அண்ணா குளிச்சா உடம்பு அழுக்கெல்லாம் அண்ணா போறது. அதே மாதிரி கங்கையில தீர்த்தம் வர்றதுனால ஆத்மாவனுடைய அழுக்கும் அதாவது பாவங்களும் போகி அவனுக்கு நல்ல கை கிடைக்கிறது. அதனால ஆத்மாவில் இருக்கிற பாபத்தையும் சரி சரீரத்திற்கு மேல பாபத்தையும் சரி யார் தீர்த்தம் வர்றாளோ அதெல்லாம் நீ போக்குகின்றாய். மௌளூசம்போகோ ஸ்திதிமதிகதா. இந்த கங்கை எப்போதும் கங்கை சிவபிரானுடைய முடியில உள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனா சிவபிரானுடைய முடியில எப்பொழுதும் கங்காதேவி தங்கிட்டு இருக்கா. அதனால அங்க இருப்பவள் நீ. மேலும் முக்தச்சந்திரானுபத்தா. அழகான சந்திரகலையோட எப்போதும் கூட்டியிருக்க. எப்படின்னா சிவனுடைய சிரசுல சந்திரகலையும் இருக்கு, கங்காயும் கங்கையும் இருக்கு. அதனால கங்காதேவியானவள் அழகான சந்திரகலையோட கூட சிவனுடைய சிரசிலே கூடியிருக்காள். ராஜ்யாமேகாம் ரகுகுலபுவாம். ரகுல தோன்றலான இந்த சாகராஜ் இருக்காளே, சகர சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணா கபிலருடைய சாபத்தினால சாம்பல் முட்டுகளாக மடிந்து கிடந்தார்கள். அப்பொழுது இருக்கிற காலத்துல அவனுடைய வம்சத்தில் வந்த பின்னாடி இருந்த பகீரதன் தபஸ் பண்ணி கங்கையை கீழே கொண்டு வந்தான். அதனால அவளுக்கெல்லாம் சாப்பிட மோசனம் கிடைச்சது. அதனால ராஜ்யாமேகா சகல ரகுகுலபுவான் சகல புத்திராளுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல க்ஷேமத்தை உயர்கதியை கிடைக்க முடியாத பண்ணினவள் அவரு கங்காதேவி. செம்மிகு உத்தாரிகாத்வம் அதனால நீ எல்லோருக்கும் நல்ல க்ஷேமத்தை நல்ல லோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது இந்த கங்காதேவியானது. மேலும் காலே தஸ்மின் சுகிமதிகதா பதுகே ஜான்னவீவன் அப்படி ஆகாயத்திலேயே இருந்த ஆகாசங்கையானது அப்புறம் பகீரதனுடைய பிரயத்தனத்தினால பூமிக்கு வந்தது. ஆக அப்படி பூமிக்கு வந்த கங்கையை போல நீயும் சத்தியலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தாய் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சுச்சாகாராம் ஸ்ருதி சுரபிதாம் சுவாது பாவோபபன்னாம் மார்க்கே மார்க்கே மகிதை பவாம் பாதுகே தீர்த்தமேதை சீதஸ்புரிஷாம் சிரமவினயினீம் காகதே மந்த மந்தம் கிரீடாலோல கமலநிலையா தத்தஹஸ்தோ யுவாத்வாம். ஸ்லோகம் 895. ஸ்வச்சாகாராம் சுதிசுரபிதாம் சுவாதுபாவோபபன்னாம் மார்க்கே மார்க்கே மகிதை பவாம் பாதுகே தீர்த்தபேதை சீதஸ்பரிசாம் சிரமவினயினீம் காகதே மந்த மந்தம் கிரீடாலோல கமலநிலையா தத்தஹஸ்தோ யுவாத்வாம். ஸ்லோகத்தில் பாதுகாதேவி கங்கை போல இருக்கிறாள் என்று சாதித்தார். இப்போ பாதுகாதேவி உன் மீது எம்பெருமான் திருவடியை வைக்கிறான். திருவடியை வைக்கிச்சு அவனுக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டவனா, நீ ஒரு நதி போல இருக்க அல்லது காவேரி போல இருக்க, காவேரியில் ஜலக்கிரீட பண்ணுவதற்காக இறங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உன் மீது என்ன நதி போன்று இருக்க முடியாத உன் மீது திருவிடை வைப்பதனால ஜலக்கிரீட பண்றதுனால அந்த ஆனந்தம் என்ன ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தத்தோட எம்பெருமான் இருக்கான் என்று பேசுகிறார். ஆக முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அதாவது பல பதங்களால ஸ்லேசையினால எல்லா பதங்களும் பாதுகாதேவியும் சொல்றது, அதே சமயத்தில் காவேரி போன்ற நதியையும் சொல்றது. அந்த நதி போல நீ இருக்கிறாய், அதுல பெருமாள் காலை வைக்கிறது எப்படி, திருவடியை வைக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜலக்கிரீடம் பண்ணுவதற்காக இறங்குறானோ சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். எப்படியும் வரிசையா பார்ப்போம். ஏ பாதுகே பாதுகாதேவியே ஸ்வச்சாகாராம் எப்படி இருக்க, சொச்சமான ஆகிருதி உடையவளா இருக்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கேன், அழுக்கு இல்லாம பல பல வளர்ந்து இருக்க. தெரிஞ்சா சங்க பாதுகையே இல்லையோ, அதாவது பல வளர்ந்து சொச்சமான ஆகிருதியை உடையவளாய் மேனியை உடையவளாக நீ இருக்கிறாய். நீ எப்படி இருக்க, சுதிசுரபிதாம் வேதங்களாலே பெருமைப்படுத்தப்பட்டுள்ளா இருக்க. வேத வாசனை உன் மீது அடிக்கிறது, ஏன் வேதங்களாலே பிரதிபாத்தியமாக நீ இருக்க. அதனால சுதிசுரபிதாம் அப்புறம் சுவாதுபாவோபபன்னாம் சுவாதுபாவம், சுவாதுபாவம் இனிதாக இருக்கு, போக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால நீ எப்படி இருக்க, போக்கியமான மதுரமான நல்ல தன்மையோட நீ கூடியிருக்க. அதாவது உன்னோட பாதுகையை சேர்த்திருந்தானே ஆகியும் பரமபோக்கியமா இருக்கு எம்பெருமானுக்கு, அப்படி பரமபோக்கியமா இருக்கும்படியானோட நீ இருக்காய். நீ எப்படி இருக்க, மார்க்கே மார்க்கே மகிதைபவாம் மார்க் தீர்த்த வேதை மகிதைபவாம் மார்க்கே மார்க்கே உன்னை சாத்தின் பெருமாள் எழுதினார்னாக்க எல்லா வழியிலையும் தீர்த்தவேதைகி தீர்த்தவேதம்னாக்கேன் காவேரிக்கு பல துறைகள் உண்டு இல்லையா. இங்கே ஸ்ரீரங்கத்தில் தனு மாசம் வந்துனா அது துலா மாசம் வந்ததுன்னா இங்கே 10 நாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்நானம் பண்ணுவேன், ஒரு 10 நாள் கும்பகோணம் படித்துள்ள போய் அங்கே ஸ்நானம் பண்ணுவேன், அப்புறம் மாயூரம் படித்துள்ள போய் கடைசி 10 நாள் ஸ்நானம் பண்ணுவேன், அப்படிங்கிற வழக்கம். அதனால இப்ப ஏற்பட்ட துறைகளோடு கூடியிருக்காருன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் துறைன்னு சொன்னா தீர்த்தம் ஆச்சாரியர்களை சொல்றது தெரிஞ்சுதான். அப்பேற்ற பூர்வாச்சாரியர்களோட கௌரிக்கு மகாத்மா இது பகவான் அப்படின்னா கௌரவிக்கப்பட்டவளா இருக்க, என்ன பூர்வாச்சாரர்கள் எல்லாரும் உன்னை பாதுகையை கொண்டாடுகிறார்கள். அதனால பூர்வாச்சாரியர்களாலே கௌரவிக்கப்பட்ட பெருமை உடையவளாக நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க, ஸ்ரீதஸ்பரிசாம் குளிர்ச்சி உடையவளா இருக்க, குளிர்ந்த நிலையில பெருமாள் திருடிய சாத்தம் தானே சந்தோஷமா இருக்கான். அப்படி குளிர்ச்சியா இருக்க நீ சிரம வினைய நீமன்னா நமக்கு இருக்கிற களைப்பு அந்த களைப்பெல்லாம் போக்க உன்மேல திருடிய சாத்துன்னு பெருமாள் என்னன்னா அவனுக்கு எந்த விதமான களைப்பும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கு. அப்பேற்பட்ட வள்ளி அப்பேற்ப இடம் பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா கிரீடாலோலகா விளையாடணுங்கிற ஆசை தெரிஞ்சுதான். பெருமாள் விளையாடணும்னா என்ன பண்ணணும், பாதியை சாத்திக்கிட்டு கீழே இறங்கிதான் விளையாடணும் இல்லையா. அதனால ரங்கநாதன் கிரீடாலோலனா இவனை சாத்திக்கிறான். அல்லது கிரீடாலோலகாங்கிறது இன்னொரு அர்த்தம் ஜலக்கீடை பண்ணணும்னு ஆசை அவனுக்கு. ஆகினால என்ன பண்றான், உங்ககிட்ட வந்து பாதியை திருவடிய வைக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் ரங்கநாதன் அப்படின்னாக்க யுவான், அவன் நிச்சய யுவா தெரிஞ்சுதா. ரங்கநாதன எல்லாரும் கலவரப்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவான். ஆனா பிராட்சியினுடைய சம்பந்தத்தினால கிழவனான ரங்கநாதன் இப்ப எப்படி இருக்கான், யுவாவா இருக்கான். இப்ப எப்படி யுவாவா இருக்கும் ரங்கநாதன், எப்படி யுவாவா ஆறா அப்படின்னாக்க கமலையா தத்தஹஸ்தான் மந்தம் மந்தம் பாகதே கமலையா தத்தஹஸ்தான் கமலையா கவலன தாவர எப்படி அதி வாசஸ்தானமாக இருப்பிடும் மகாவுடைய உள்ளாறு பிராட்டி மகாலட்சுமி. அவளாலே தத்தஹஸ்தா கைலாக்கு கொடுக்கப்பட்டவராய், அதாவது பிராட்டியானவள் கைலாக்கு கொடுத்து ரங்கநாதனை அழைச்சிட்டு போறான். அப்படி அழைச்சிட்டு போச்சு பெருமாள் பாதிசாத்தின் இறங்குற இறங்கி பாதிசாத்தின் எழுதுறான். அதனால மந்தம் மந்தம் அதனால மெதுவா கைலாக்கு கொடுத்து பிராட்டி அழைச்சிட்டு போறான். பாதிசாத்தின் மெதுவா பெருமாள் எழுறார் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல இந்த பாதுகைய ஒரு நதிக்கு நதியாக வச்சு அதுல அவர் பாதுகை வைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. இலக்கீடை பண்ணுவதற்காக காவேரியாக இருக்கிற நதியில இறங்குகிறாருன்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படிங்கிறார். அந்த நதிக்கும் இந்த விசாரணங்கள்லாம் பொருத்தமா இருக்கு. காவேரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கம் நல்ல தெளிவா இருக்கு அப்படின்னு கொள்ளிடத்துல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் நல்ல ஊத்து ஜலம் தெரிஞ்சா பல பல பழம் நல்ல தீர்த்தம் ஓடிட்டு இருக்கும். சுச்சாகாரம் அழுக்கு இல்லாமல் பல பழம் தீர்த்தம் ஓடுறது இல்ல தெரிஞ்சுதான். மேலும் சுதி சுரபிதான் சுதி வேதம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க என்ன நதிகள் எல்லாம் பத்தி வேதம் பேசுகிறது. தீர்த்தம் ஓடுறதுக்கு நாம் ஆவணம் பண்ற காலத்துல நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வின் சன்னிதி குருன்னு பிரார்த்திக்கிறோம். அப்போ காவேரி வேதத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வழி அப்படிங்கிற இந்த இடத்துல சுவாதுபாவோபன்னாம் சுவாதுபாவம்னா போக்கியமா இருக்கு இனிப்பா இருக்கு மதுரமா இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சா. பாதுகா தேவி எப்படி இருக்கா, பரம போக்கியமா இருக்கா. பெருமாளுக்கு பாதுகை மேல திருவடியை வச்சு நடக்கிறதுனா பரம சந்தோஷம், அது அவ்வளவு போக்கியமா இருக்க இல்ல சந்தோஷமாக நடக்க முடியாத நீ பண்றேன் நீ. அப்பேற்பட்ட மாதுரியத்தோடு கூடினவளாக நீ இருக்க. மேலும் மார்க்கே மார்க்கே மகிதவிபவாம் தீர்த்தவேதை மார்க்கே மார்க்கே தீர்த்தவேதை மகிதவிபவாம் மார்க்கே மார்க்கே வழியில் எப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில் தீர்த்தவோகி தீர்த்தன்னா ஆச்சாரியார் தெரிஞ்சுதா. ஆச்சாரியாருடைய இதனால அவள் வந்து உன்னை வந்து கொண்டாடுவதனால மகிதவிபவான் நல்ல பெருமையுடையவளாக இருக்க, அதாவது ஆச்சாரியர் எல்லாரும் எம்பெருமானுடைய பாதுகா தேவியை போற்றி உறக்கிறா, எப்போதும் தலையில தாங்கறா, எல்லாம் பண்றான். ஆகையினால அப்பேற்பட்ட பூர்வாச்சாரியாலே கொண்டாடப்பட்ட மேன்மையுடையவளாக இருக்கேன். இன்னும் எப்படி இருக்கேன், சீத ஸ்பர்சம் பாதுகா தேவி அவருடைய ஸ்பர்சமே எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க சீதமா குளிர்ந்து இருக்கு. அப்பேற்பட்ட தன்மையுடையாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சிரம வினயினின் அது சீதஸ்பர்சமா இருக்கிறதுனால அது பெருமாளுக்கு இருக்கும்படியான கலப்பெல்லாம் போகிறது திருடிய வச்ச உடனே அப்பேற்பட்டவள் நீ சிரம வினயினி அப்புறம் எப்படின்னுட்டா எம்பெருமான் கீழால் உன்னை அடைஞ்சான் துவாங்காகவே அப்படி ஏற்பட்ட உன்னை பெருமாள் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஜலக்கிரீடியில ஆசையுடையவனாக இருக்கான் அவன் தெரிஞ்சுதா. அதனால அல்லது உங்களிடத்துல ஆசையுடையவராக இருக்கான். ஆசையோட கூட அவன் என்ன பண்றான், யுவாவா நித்திய யுவாவா இருக்கும் ரங்கநாதன் கமலநிலையாதான் கமலநிலையா பிராட்டி அவள் கைலாக்கு கொடுக்க அதை பிடிச்சுக்கிட்டு மெதுவாக என்ன பண்றான், மெதுவாக இறங்கி உன் மீது காலை திருவடிய வைக்கிறான். அப்படி திருவடியை வைப்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, நீ வந்து ஒரு நதி மாதிரி இருக்க, அதனால பெருமாள் பிராட்டியோட கூட கைலாக்கு கொடுத்துட்டு அவள் அழைச்சினவர ஜலக்கிரீட பண்றதுக்கு காவேரியிலேயே இறங்குகிறானோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படிங்கிறார். இதற்கு மாதுகை காவேரி போல இருக்குன்னு சொன்னமோ இல்லையோ, மாதுகை காவேரி போல இருக்குதுன்னு சொன்னாக்க மாதுகைக்கு சொன்ன லட்சணங்கள்லாம் காவேரிக்கு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறா இந்த சுலோகத்துல இருபொருள் கொண்ட சொற்களாலே எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஸ்வச்சாகாராம் காவேரி தீர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க தெளிவா அழுக்கு இல்லாம பல பழம் ஜம்முன்னு ஓடுறது நல்ல காலம், நல்ல மழை இல்லாத காலத்துல பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் கொள்ளிடத்துல பார்த்தோம்னா எப்பொழுதும் பல பல பழம் தீர்த்தம் தீர்த்தாமல் தீர்த்தாமல் நம்ம சொல்லும் அது மாதிரி இருந்துருக்கு காவேரி. இன்னும் எப்படி இருக்கா சுதிசுரபிதான் வேதங்களாலே போற்றப்படுகிறார். நன்மது சிந்து காவேரி எலேஸ்கின் சன்னிதி குருன்னு தீர்த்தாமட்டச்சு நம்ம மக்கள் சொல்லி தீர்த்தாமடுறோம். அதுல காவேரியை பத்தி வேதமே பேசுகிறது. அதனால வேதத்தினால கொண்டாடப்படுகின்றவளாக இருக்கார் காவேரி. இன்னும் எப்படி இருக்கா சுவாதுபாவோபன்னாம் மதுர மாதிரியத்தோடு கூடியிருக்கார். மதுரத்தன்மை இனிப்பாக இருக்கார். அதாவது கவிய தீர்த்தம் சாப்பிடுவதற்கு பருவதற்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மார்கே மார்கே தீர்த்த வேதி மகிதைபவான் அங்கங்க பார்க்க போனாக்க அந்த நேரத்தில் துறைகள் இருக்கு காவேரிக்கு. தெரிஞ்சுதா துலா மாசத்துல என்ன பண்ணுவா, முதல்ல ஸ்ரீரங்கம் துறையில வந்து தீர்த்தம் ஆடுவான். ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபம் படித்தர ரொம்ப விசேஷம், அதே மாதிரி ஆலவந்தா படித்தர கொள்ளிடத்துல விசேஷம். அதனால மார்க்கே மார்க்கே அது போற வழியில இது மாதிரி படித்துறைகளால என்ன ரொம்ப கொண்டாடப்பட்டவளா இருக்க. அதாவது துலா மாசத்துல என்ன பண்ணுவா, ஸ்ரீரங்கத்துல வந்து பத்து நாள் காவேரியில தீர்த்தம் ஆடுவா. அதற்கு பிறகு அடுத்த பத்து நாள் திருக்குடந்தையில காவேரியில சக்கரப்படித்துறையில அங்கு போய் அந்த படித்துறையில இறங்கி தீர்த்தம் ஆடுவா. அப்புறம் கடைசி பத்து நாள் மாயவரத்துல போய் அங்கு தீர்த்தம் ஆடுவா. கடைசி நாள் சமுத்திர சங்கம் ஏற்பட்டிருக்க போய் தீர்த்தம் ஆடுற வழக்கம். இப்படி பூர்வாஜர்களால கொண்டப்பட்ட அழகாத பெரியோர்களாலே ஸ்நானம் பண்ணக்கூடியதான அழகான படித்துறைகளோட நீ கூடியிருக்கேன். இன்னும் எப்படி இருக்க சீதஸ்பரிசாம் இந்த கைவரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சீதஸ்பரிசான் ஜம்மு ஜெல்லுன்னு அழகா உடம்பு கை தீர்த்தாம ஒண்ணு சந்தோஷமா இருக்கு. அப்படி குளிர்ச்சி உடையதாக இருக்கேன் சமவினியின் தெரிஞ்சா எவ்வளவோ சமம் இருந்தாலும் கூட ஒரு கைவரியில போய் சீர்த்தா விட்டு வந்துட்டு போனா இருக்கிற கலப்பெல்லாம் போய்க்கணும் தெரிஞ்சா நம்முடைய கலப்பெல்லாம் போக்குறது. அப்பேற்பட்ட காவேரி நீ அப்பேற்ற காவேரியாக இருக்கிற பாதுகா தேவி உன்னிடத்துல கமல நிலையா தத்தஹஸ்தகம் என்ன தாமரையில அவதரிச்சவன மகா பிராட்டி மகாலட்சுமி இருக்காள், அவளால கை கொடுக்க கொண்டுட்டு மெதுவாக அவளை குடிச்சுண்டு மந்தம் மந்தம் காகது மெதுவாக நீ பதிய உன்னுடைய இது பேர்ல பாதுகை பேர்ல பெருமாள் திருவடிய வைக்கிறார். அப்படியா அர்த்தம் பாதுகையாகிற நதியில இறங்கி ஜலக்கிரடத்துக்காக ஜலக்கிரீடம் பண்ணுவதற்காக இறங்குறாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு ஆக்கூர் ஆண்டவன் மிக அழகாக வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சாயிருக்கு. அந்த வியாக்கியானங்களையும் நாம் இந்த அனுமதிப்போம். கமலநிலையா தத்தஹஸ்தகா யுவா அப்படின்னு சேர்த்து அர்த்தம் பண்ணுவானாக்க, கமலநிலையா மகாலட்சுமி அவளால கைலாக்கு கொடுக்கப்பட்டதுனால ரங்கநாதன் எப்படி ஆனார்னா யுவா அப்படின்னு சாதித்தார். ரங்கநாதன் கிழவர்னு சொல்றமோ இல்லையோ, கிழவரா இருந்தா கிழவரை அழைச்சுண்டு எப்படி ஜலக்கிரீட பண்றது அது சுவாரஸ்யப்படாது. அதுக்காக சுவாமி அழகான ஆண்டவன் வியாக்கியானம் பண்றார், கமலநிலையா தத்தஹஸ்தகா யுவான்னு சொல்லிருக்கிறதுனால பிராட்டியனுடைய கைப்பட்ட உடனே ரங்கநாதன் எப்படி ஆகிட்டார், யுவாவா ஆகிட்டார் தெரிஞ்சா. அப்படி யுவாவான ரங்கநாதனை கைலாசு கொடுத்து காவேரியில ஜலக்கிரீடைக்காக அழைச்சிட்டு போறாள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் என்று ஒரு அர்த்தம். மேலும் அம்மனில்லையா தத்தஹஸ்தாங்கிற இடத்துல காட்சியினாலே கை கொடுக்கப்பட்டவர் கைலாசு கொடுக்கப்பட்டவராகவே ரங்கநாதன் சொன்னார். இப்போ அதை மாற்றி கமலநிலையா தஸ்தா அப்படின்னா கமலநிலையா மகாலட்சுமிக்கு தத்தஹஸ்தா பெருமாள் கை கொடுக்கிறாருன்னு அர்த்தம் பண்ணலாம். பெருமாளும் சில சமயத்தில் பிராட்டிக்கு கை கொடுத்து பெருமாளை அழைச்சின்னு போறார், பிராட்டியை அழைச்சின்னு போறார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கேன், ஸ்ரீமத் ராமாயணத்தில் பஞ்சம் எதுக்கு வந்து சொல்லி வனவாசத்துக்கு வந்துட்டாரோ இல்லையோ, வந்தபோது விஜம்பா வீச்ச சிம்மம்பா வியாக்ரம்பா பிவரானனாம் நாகாரி சந்தராசம் பாகுராமஸ்வரம் சிவா அப்படின்னார். ராமன் என்ன பண்ணார், தன் கையால பிராட்டியை சீதா பிராட்டியை அழைத்துக் கொண்டிருக்கார். ஆக சீதா பிராட்டி வந்து ராமனுடைய கைக்குள் அடங்கி இருப்பதனால அவளுக்கு காட்டில் பயமே தோணலையாம். என்ன யானையை பார்த்தாலும் சரி, அதே சிங்கத்தை பார்த்தாலும் சரி, அல்லது கரைக்கு இதை புலியை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் அவளுக்கு பயமே கிடையாது. ஏன்னு கேட்டாக்க ராமனுடைய கை பாதுகாப்புல இவ அனுப்புல இவள் இருக்கிறதுனால அப்படின்னு சாய்கிறார் வால்மீகி. அங்கே நாதே ஆதாய வைதேகிம் லஜமானாம் யசஸ்வினீம் லட்சுமணே நசிரா விக்ராந்தே நனுஷ்மதாம். பாட்டி சில சமயத்தில் பெரிய இலச்சலோ பெரிய கஜினோ கேட்டால் திடீர்னு பயந்துடுவார். அப்படி பயப்படுற சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணுவார், ராமன் உடனே அங்கே நாதே ஆதாய வைதேகிம் உடனே பிராட்டியை எழுத்து தன் மடியில் உட்காந்து கொண்டு போறான். ஏன்னு கேட்டா ரொம்ப பயப்படுறா, அவள் பயப்படாம இருக்கிறதுக்காக அவ்வளவு வெக்கப்படுவான். லஜமான மேசஸ்வினியும் வெக்கப்பட்டாலும் கூட விடாமல் தான் அனைத்து வைத்துக் கொண்டு எந்த விதமான பக்கத்தில் லட்சுமணன் இருந்தாலும் கூட அவள் பயப்படாமல் இருக்க அனைத்து வைத்துக் கொள்வார் என்று பேசுகிறார். ஆகையினால இப்போ ராமனால கைலாக்கு கொடுக்கப்பட்டு பிராட்டி காப்பாற்றப்படுகிறாள் என்றும் இங்கே பொருள் கொள்ளலாம். கமலநிலையா தத்தஹஸ்தாங்கிறதுக்கு கமலநிலையா அப்படின்னா இவரத்துல மகாலட்சுமியினாலே கொடுக்கப்பட்ட கையை உடையவர் ரங்கநாதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அப்படி அர்த்தம் பண்ணமானாக்க பிராட்டி என்ன பண்றா அப்படிங்கிறவனா கைலாக்கு கொடுத்து ரங்கநாதன் ஜலக்கேடிக்காக ஜலத்துல அழைச்சின்னு போறார். ரங்கநாதன் ஜலத்தை கண்டா பயப்படுவான், புரிஞ்சுதா, பயப்படுறாரு அப்படின்னு பயப்பட இவளுக்கு பயம் கிடையாது. ஏன்னா இவள் வந்து தாமரை பூவில் அவதரித்தவள், தாமரை பூ எங்க இருக்கு, குளத்து மத்தியில், ஆக ஜலத்தினுடுவில் அவதரித்தவள். அமிர்தவதனம் காலத்துல சமுதிரத்தை கடையும் பொழுது அவதரிச்சா, இதுல சமுதிரத்தில் அவதரிச்சா, அதனால நீர்நிலைகளில் இருந்து அங்கு அவதரிச்ச பழக்கமான அப்படின்னா அவளுக்கு அது பிறந்தாமான் அப்படின்னால கவலை இல்லை, பிறந்தாலத்தில் சங்கோஜம் இல்லாமல் நன்னா குடும்பங்கள்லாம் நடந்துப்பார். அதனால ரங்கநாதன் அழைச்சிட்டு போச்சு சங்கோஜப்படாமல் அண்ணா இறங்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா கை பிடிச்சு ஜலக்கிரீடைக்காக அழைச்சிட்டு போறா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அல்லது கமலநிலையா தத்தஹஸ்தா அப்படிங்கிறதுக்கு பிராட்டி கை கொடுத்து பெருமாள் அழைச்சிட்டு போறாளாம். எப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் மகாபிரளய காலத்துல ஆறல மேல ஆறல கிருஷ்ணனாக சேவதாயிக்கிறான். அப்படி இருக்கிற எம்பெருமான இந்த மகாபிரளயம் இப்படியே நடந்துட்டு இருந்ததுனாக்க இன்னைக்கு நம்ம ஜனங்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் முன்னுக்கு வருது, நம்ம குழந்தைகள் எல்லாம் மறுபடியும் சிக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களா உபதேச ஆச்சாரியாலாம் அவதரிக்க வச்சு நல்ல விஷயங்களை உபதேசித்து மறுபடியும் அவர்கள்லாம் உபாயத்தை பண்ணி மோட்சத்துக்கு ஆத்துக்கு வரணும் வேண்டத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறா மகாலட்சுமி. அதுக்காக என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க இவள் கைலாக கொடுத்து சமுதிரத்துல சம்சாரமான சமுதிரத்துல பெருவாளா வச்சுன்னு போறாளாம். அதாவது சம்சார சமுதிர பிராகிருதமான லோகத்துல பல அவதாரங்கள்லாம் எடுக்கும்படியாக பண்ணி அந்த அவதாரத்தின் மூலமாக சாதுக்களை காப்பாற்றி அவெல்லாம் மோட்சம் அடைய முடியாக பண்றாள் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். இந்த இடத்துல கிரமம் அனுபமம் ரங்கபர்த்து விஹாரே சானே சானே ஸ்வபரிணதிம் லம்பிதஸ்தர்ஹாம் பரியாயேன பிரஹிதபதையோ பாதுகே சுத்தியுதாரஹா சிஞ்சாநாதஹா ஸ்புரதிவயோ சிங்களா மந்தரம்யா. ஸ்லோகம் 896. அபியஸ்யந்தியோ க்ரமம் அனுபமம் ரங்கபத்துர்விஹாரே சானே சானே ஸ்வரபரிணதிம் லம்பிதஸ்தத்ததர்ஹாம் பரியாயேன பிரஹிதபதயோ பாதுகே சுத்யுதாரஹாம் சிஞ்சாநாத ஸ்வரதிவயோ சிங்களா மந்தரம்யா. போன ஸ்லோகத்துல சீதஸ்பரிசம் சமவனேனியும் காலதே மந்த மந்தம் என்று ஸ்பரிசேந்திரியத்தினால, ஸ்பரிசேந்திரியம் சொன்னா தொகேந்திரியம், நம்மளோட தோல் இருக்கேன், அது என்ன பண்றது, உஷ்ணம் வெப்பம் இதெல்லாம் தெரியாது, அதனால தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. தெரிஞ்சா உஷ்ண காத்து அடிச்சா மேலப்பட்டா சரி உஷ்ணமா இருக்குங்கிறோம், குளிர்ந்த காத்து அடிச்சா குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறோம். அதனால அந்த ஸ்பரிசத்தினுடைய இதை எதுக்கு கண்டுபிடிக்கிறது, அந்த தோல்ங்கிற இந்திரியமானது புலம். ஆகினால சீதஸ்பரிசம் பிரதி சிரமவினைனியும் அந்த சீதஸ்பரிசமாக குளிர்ந்த ஸ்பரிசத்தோடு இருக்கிறபடினால பாதுகா தேவி அது என்ன பண்றது, சிரமவினைனியும் சிரமத்தெல்லாம் போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏற்பட்ட சுகத்தை ரங்கநாதன் அனுபவிச்சதாக போன ஸ்லோகத்தில் பேசினார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், கிரம ஸ்ரோத்திரேந்திரியத்தினால காதுனால கேட்டு அதனால ஏற்படக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். அபியஸ்யந்தியோஹோ கிரமம் அனுபவம் ரங்கபர்த்து விஹாரே பாதுகே பாதுகா தேவில என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் விஹாரே ரங்கபர்த்து விஹாரே ரங்கநாதன் வெளியில அப்படி நடந்து ஆடுறான், அப்படி நடந்து விளையாடுற காலத்துல எப்படி திருடி வைப்பான் அப்படின்னா, முதல்ல வலது திருவடியை பூமியில வைக்கிறார், வச்ச உடனே மறுபடியும் அதை அழுத்திக்கிட்டு அப்புறம் இடது திருவடியை முன்னாடி வைக்கிறார், அப்புறம் இடது திருவாடியை அழுதி வச்சுக்கிட்டு வலது அடியுக்கு முன்னாடி வைக்கிறார், இப்படி ஒவ்வொரு அடியாக ஒரு அடியா முன்ன பின்ன வச்சு அப்படி நடந்து போறார் பெருமாள். அப்படி நடந்து போற காலத்துல அதுல இந்த பாதையில உள்ள வந்து மணிகள்லாம் போட்டிருக்கிறதுனால ஜில் ஜில் ஜில் சிஞ்சாநாதம் அதனுடைய ரத்தனத்தினுடைய ஒலியானது வெளியில கேட்கறது, அடி வைக்கச்ச அதுக்கு தகுந்தபடி ஒலிகள் கேட்கறது. பெருமாள் எப்படி அடி வைக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி ஓசையும் கேட்கும். ஏன்னா பின்னாடி அடி வைக்கிற மேடா இருக்கும் ஒரு பக்கம், பின்னாடி அடி வைக்கிச்ச பள்ளமா இருக்கும், பள்ளமா இருக்கிச்ச அடி வேகமாக அமுங்கும், அப்போ சத்தம் ஒரு நிமிஷம் கேட்கும். அப்புறம் மேடா இருந்ததுனாக்க மேடத்துல கை காலத்தினுடைய வைக்கிச்ச அப்போ ஒலி ஒரு நிமிஷம் இருக்கும். அது ஒருவேளை பக்கத்துல கல்லூரியில் இருந்து கல்லூரி அடி வச்சா அது அழுத்தத்தினால ஒலி இன்னொரு நிமிஷம் மாறும். அதனால் நடக்கிற காலத்துல மாத்தி மாத்தி திருவடியை வைக்கின்ற காலத்துல பாதையில் இருக்கும்படியான மணியினுடைய ஓசையானது பல தினசாக கேள்வி கேட்கறது, அதை காதால கேட்டு ரசிக்கிறார் அப்படின்னு. அபியஸ்யந்தியோஹோ கிரமம் அனுபவம் ரங்கபர்த்து ஹூவிஹாரே அது எப்படி கேட்கறது அப்படிங்கிறது அடிவைப்பு வைசியா கேட்கறது, ஸ்தானே ஸ்தானே ஸ்வரபரிணிதம் லம்பிதஸ்தத்ததர்ஹாம் அங்கங்க அடி வைக்கச்ச அதற்கு தகுந்தபடியான ஒரு ஒலியானது எழும்புறது, அந்த ஒலியை கேட்டு ரசிக்கிறார் ரங்கநாதன் அப்படின்னார். இந்த ஒலி பல நிமிஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டா பெருமாள் எப்படி நடக்கிறார் அப்படின்னு கேட்ட ஸ்ரீமத் ராமாயணத்த சொல்ற காலத்தில் ஸ்ரீராமன் கஜசம் மகதி வீரவு சார்தூல விடவோமோ அப்படிங்கிறார். அதாவது ராமனுடைய நடை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு போனாங்க, கஜ நடை யானை போன்று நடப்பான் கம்பீரமாக, சிம்மகதி சிம்மம் போல நடிப்பான், அப்புறம் சார்தூரம் புலி போல நடவைப்பான், அப்புறம் ரிஷபம் போல நடவைப்பான் என்று சொல்றார். ஆக நடையிலேயே நாலு நிமிஷம் நடை, இந்த ஸ்ரீரங்கத்துக்கு நடை அழகுன்னு சொல்றோம், நடை கொடை வடைன்னு சொல்லுவார், நடை அழகு ஸ்ரீரங்கத்துல, கொடை அழகு காஞ்சிபுரத்துல, வடை அழகு திருமலையில என்று சொல்கிற வழக்கம். அப்படி நடையை சொல்ற காலத்துல இந்த நடை பல நிமிஷமாக பெருமாள் ஏழை பண்றவா இருக்கால அவ சிவானந்தாங்கிகள் இந்த நடையிலெல்லாம் பழகிட்டு வந்தவாளத்தான் சிவானந்தாங்கியா அங்க நியமனம் பண்ணுவார். அவன் ஒரு சமயம் யானை மாதிரி நடப்பான், சிங்கம் மாதிரி நடப்பான், புலி மாதிரி தாவி நடப்பான், மிகவும் கம்பீரமாக நடப்பான், அப்புறம் சர்ப்பகதின்னு ஒன்று அதுவும் உண்டு, பெருமாள் உள்ள ஏதும் வரலையோ கர்ப்பகிரகத்துக்குள்ள, கர்ப்பகிரகத்துக்குள்ள ஏழைச்ச சர்ப்பகதின்னு பேரு. அப்போ கையை அழைச்சு தனிச்சுன்னு பாம்பு புத்துக்குள்ள